भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। கலகல கலவென சிறு பொலி முழங்கிட இன்பம் பிறந்திடும் வீடு அருவிகள் குதித்தெழும் நதியலை போல் ஒரு குறையில்லையே என பாடு வானுக்கும் மண்ணுக்கும் பாசம் எனும் ஒரு கூடு நான் மறை வேதமும் கைகளை கோர்த்ததை பாரு